துணை போனதே, இங்கே அது பழங்கதையானதே. அன்பே உனை இவன் மனம் தேடுதே, உந்தன் முகம் நிழல் என ஆடுதே. வானில் விடி வெள்ளி மின்னிடும் மின்னிடும் நேரம், கனவாய் கலைந்தாளே கண்மணி கண்மணி தாரன்.